விட்டு சென்றது நனவா நனவா. இருக்கும் முன்பே சந்தித்தோமா சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல, பிறந்த பொழுது பிரிவுட்டோமா சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல. என்னை போலே பலி கண்டாயா, இதயம் ரெண்டாய் சிதறுண்டாயா, இற்று போகும் உயிர் கண்டாயா, பெண்ணின் காதல் பலியில் இன்பம், ஆணின் காதல் பிறவி துன்பம். பெண்ணின் காதல் வலியில் இன்பம், ஆணின் காதல் பிறவி துன்பம்.